போதும் என்று தோன்றும் நேரம்தான். உன்னாலே நான் தள்ளாடிய அந்த காலம் மாறும் நேரம் இன்றேதான். அடிச்சது போதும்டா அவுட் பண்ணுடா, அழிஞ்சது போதும்டா ஆஃப் பண்ணுடா, குடிச்சது போதும்டா குவிட் பண்ணுடா, உடச்சுதான் போடுடா தூக்கி போடுடா, அடிச்சது போதும்டா அவுட் பண்ணுடா, அழிஞ்சது போதும்டா ஆஃப் பண்ணுடா, குடிச்சது போதும்டா குவிட் பண்ணுடா, உடச்சுதான் போடுடா தூக்கி போடுடா, அடிச்சது போதும்டா அவுட் பண்ணுடா, அழிஞ்சது போதும்டா ஆஃப் பண்ணுடா, குடிச்சது போதும்டா குவிட் பண்ணுடா, உடச்சுதான் போடுடா தூக்கி போடுடா. யாரும் இல்ல நீ வந்த பக்கத்துல, உன்னோட வாசத்துல உன்னோட பாசத்துல உழுத உள்ள கோபம் இல்ல, உமல கோபம் இல்ல, நீ ஒன்னும் பாவம் இல்ல, ஆனா நீ தேவையில்ல என்னத்த நானும் சொல்ல வாசா இல்ல. அடிச்சது போதும்டா ஆஃப் பண்ணுடா, அழிஞ்சது போதும்டா ஆஃப் பண்ணுடா, குடிச்சது போதும்டா குவிட் பண்ணுடா, உடச்சுதான் போட்டுடா தூக்கி போடுடா, அடிச்சது போதும்டா அவுட் பண்ணுடா, அழிஞ்சது போதும்.